ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം അയഗ്രീവമുപാസ്മഗേ ശ്രീലക്ഷ്മീവല്ലഭാരംഭാം വികനോ മുനിമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാമംഗനെടുമതി വിപുടെസൂടയോക്കിയെന്നും അകനയ്ത്തും വിളക്കും ജ്യോതി വെങ്കതിരോൺ കുളത്തിൽക്കോർ വിളക്കായി തോന്നി മുഴുതും ഉയക്കൊണ്ട വീരം തന്നെ ശങ്കനെടും കരുമുകിലൈ രാമൻ തന്നെ തില്ലൈ നഗർ തിരുച്ചിത്രകൂടം തന്നുൾ എങ്കിൽ തനി മുതൽവൻ എം പെരുമാൻ തന്നെ എന്തുകൊളോ കൺകുളിരക്കാണു നാളേ. കമ്പനിൻ കാവ്യനായകൻ രാമൻ രാമായണത്തിലെ ബാലകാന്ഡം അയോധ്യാകാന്ഡം ആരണ്യകാന്ഡം ഉടിച്ച് കിഷ്കിന്ദകാന്ഡത്തിലെ തുടർന്ന് രാമചരിത്രത്തെ അനുഭവിച്ചു വരുകോം കമ്പരാമായണത്തിൻപടി ഇന്ന് സ്വയം പ്രഭൈ അത് തമിഴ് സ്വയം പ്രഭ അത് സ്വയം പ്രഭയെ പറ്റിയ ഒരു ചരിത്രം ഇപ്പൊ നാം പാർക്ക ഇരിക്കുന്നു. രാമായണത്തിലെ പൽവരിപ്പെട്ട പെൺകൾ നാം പാർക്കുന്നു. കോസലൈ, കൈകേയി, സുമിത്രൈ, ഗൂണി, മിഥിലയിലെ സീതൈ, ഗൗതമ വനത്തിലെ അഗളികൈ, താതകാവനത്തിലെ താതകൈ, ഏർക്കനവേ നാം ആരണ്യകാന്ഡത്തിലെ ശൂർപ്പനകയെ പാർത്തു. അടുത്തത് ഇപ്പോഴും കിഷ്കിന്ദകാന്ഡത്തിലെ താരയെ പാർത്തു. ഇപ്പോൾ നാം സ്വയം പ്രഭയി എന്ന ഒരു ദേവമാതൈ ഇങ്ങനെ നാം സന്ധിക്ക് എടുക്കുന്നു. അതൊക്കെ മുൻപാകെ കഥയുടെ തുടർച്ചി അനുമൻ നമ്പവാൻ അംഗതൻ ഉള്ളിട്ടവർ തെക്കു ദിശയെ നോക്കി ചെന്നാർ എന്ന് പാർത്തോ. സെങ്കതിൽ ചെൽവനെ പണിവരും സെന്നിയാർ. അപ്പടി വാണര വീരകൾ നാലു ദിശയിലും செல்லுகிறார்கள். ஆனால் கம்பன் ரொம்ப அற்புதமாக மீதி மூன்று திசையை பற்றி நமக்கு கவலை இல்லை, எனவே தெற்கு பக்கம் போவதை பற்றி கவலிப்போம் என்று சொல்லியே ஆரம்பிக்கிறார். குன்றி சைத்தனையன குளவு தோல் வலியினர் மின் திசை திடுமிடை கொடியை நாடினர் விராய் வன் திசை படருமா அருடைய வன் தமிழுடை தென்திசை சென்றுளா திறனெடுத்துறை செய்வான் தென்திசை சென்றுளார். சைவர்கள் சொல்லும்போது தென்னாளுடைய சிவனே போற்றி என்று சொல்வார்கள். இங்கே கம்பன் சொல்லுகிறான் வன் தமிழுடை தென்திசை. தென்திசையும் தமிழையும் இணைத்து பேசுகிறான். காரணம் பொதிகை மலை தெற்கே உள்ள மலை அங்கே அகத்தின் இருக்கிறான். எனவே தென்திசை சென்றுள்ளார் திறனெடுத்து உரை செய்வான் என்று சொல்லி விந்திய மலையை நாடி செல்லுகிறார்கள் அங்கதன் உள்ளிட்டவர்கள். அப்படி விந்திய மலை முழுதும் தேடினார்களாம். இன்று போயிவர் மேல் நிமிரவில் படவர் வேர் உண்டமாமரனினம் மலையின் வாய் உரையின் நீர் மண்டு பாரதனின் வாய் உயிர்களம் மதியினோர் கண்டிலாதன அவன் கண்டிலாதன கொலா. அங்கே சீதையை காணவில்லையாம். பிறகு நர்மதை கரையிலே தேடுகிறார்கள். அங்கே அன்னம் ஆடும் இடங்களும் தேவ மாதர்கள் ஆடக்கூடிய இடங்களும் சுங்கத்திலே உள்ளவர்கள் ஆடக்கூடிய இடங்களும் அங்கே இருக்கிறதாம். அன்னமாடு இடங்களும் அமரர் நாடியர் துண்ணியாடு இடங்களும் துறக்கர் மேயவர் முன்னியாடு இடங்களும் சுடும்பு மேசு தேன் பன்னியாடு இடங்களும் பறந்து சுற்றினர். நர்மதை கரையை பார்த்து கொண்டு அங்கேயும் சீதையை காணவில்லை. ஏமக்கூட்ட மலையை அடைகிறார்கள், அங்கேயும் சீதையை காணவில்லை. அடுத்து அங்கதன் தலைவனாகினாலே அத்தனை பேரும் ஒரு சேர ஒரு இடத்திலே தேடுவதை விட பிரிந்து தேடலாம் என்று சொல்லி, நீங்கள் பிரிந்து தேடுங்கள், மகேந்திர மலையிலே ஒன்று கூடுவோம் என்று சொல்லி அங்கதன் மாருதி உள்ளிட்டவர்கள் தனியாக செல்ல, மற்றவர்கள் வேறு பகுதியிலே செல்லுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் செல்லக்கூடிய பகுதியிலே வெப்பம் அதிகமாக இருக்கிறதாம், அது பாலைவனம் போல இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றார், புல்லோடும் கள்ளடை மாநில புல்லடையா விலங்கரிய புல்லொடும் கள்ளடை மரநில கள்ளும் திந்தும் உள்ளடையாவும் பொடியொடு ஓடிய வெள்ளிடை அல்லதும் தரிதுங்கு விஞ்சலம். அங்கே பறவைகள் வருவது கிடையாதாம், வள்ளியோர் படர்ந்து புள்ளியில் போகு என்று சொல்லுவான். பழம்மலம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் என்று வள்ளுவன் சொல்லுவான். இங்கே வெப்பம் அதிகமாக இருப்பதனாலே புள்ளடையா விலங்கு அறிய பறவைகள் கிடையாது, மிருகங்கள் கிடையாது, புல்லொடும் கல்லடை மரநில மரங்கள் கிடையாது, கல்லும் திந்துகும். இப்படி வெளியாக வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்திலே வெப்பம் தாங்க முடியாமல் புலங்கள்லாம் நடுக்குற உணர்வு நைந்து உடம்பெல்லாம் வியர்த்து கொட்ட அவர்கள் தாகத்துக்கு அலைகிறார்களா, நீட்டிய நாவினர் நிலத்தில் தீண்டுதொரு ஊட்டிய வெம்மையால் உலையும் காலினர். பூமியிலே காலை வைக்க முடியவில்லை, கீழேயும் வெப்பம் மேலேயும் வெப்பம், தாகத்தினாலே அலைகிறார்கள். காட்டினும் காய்ந்து தம் காயம் தீதலால் சுட்டகல் மேல் எழுபொறியின் துள்ளின. ஏதாவது ஒதுங்க இடம் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது பக்கத்திலே ஒரு குகை தெரிகிறது. அந்த குகைக்கு அருகிலே செல்கிறார்கள். நெடும் வில வழியில் மேவினார் என்கிறான் கம்பன். அந்த குகையை பார்த்தவுடனே எப்படியாவது தங்கினால் போதும், நிழல் வேண்டும், கடும் கோடை அவர்களை தாக்குவது போல இருக்கிறது. எனவே குகை உள்ளே செல்கிறார்கள். புக்கதே அணையதோர் புரை புக்கு எய்தினார். உள்ளே போனால் ஒன்றுமே புரியவில்லை, ஒரே இருட்டாக இருக்கிறது. வெழுகிலர் காலெடுக்கேகும் எண்ணிலர் வழி உள்ளதாம் என்னும் உணர்வு மாற்றினர் இழுகியனும் இருப்பிடம் வினுள் முழுகிய மெய்யர உயிர்ப்பு முட்டினார். உறைந்து போன நிலையிலே இருட்டிலே அந்த விலமாகிய குகைக்குள்ளே நுழைகிறார்கள். எல்லா வானர்களும் பயப்படுகிறார்கள், அச்சம் அதிகமாகிறது, அச்சமே அங்கு மிச்சமாகிறது. ஆஞ்சநேயனை பார்த்து அத்தனை பேரும் அசாத்திய சாதக சுவாமின் சேர்க்கைய செய்பவனே என்று ஆஞ்சநேயனை பார்த்து வந்திரல் மாருதி வல்லையோயமை இன்றிது காக்க என்று கூறினார். அனுமனே காக்க வேண்டும் என்று சொல்ல அவன் அத்தனை பேரையும் என் வாளை பிடித்துக் கொள்ளுங்கள், கிராமத்திலே பழமொழி உண்டு, என்ன வாழை பிடிக்கிறேன்னு. இதிலிருந்தா அந்த பழமொழி வந்து ஒரு அன்பர் சொன்னார். எல்லோரும் அனுமன் வாளை பிடித்துக் கொண்டார்கள். இப்பொழுது தடவி தடவி அந்த இருட்டிலே உள்ளே செல்லுகிறான். உள்ளே சென்ற உடனே அங்கே ஒரு அற்புதமான நகரம் தெரிகிறதாம். விலத்துக்குள்ளே குகைக்குள்ளே ஒரு அற்புதமான நகரம் தெரிகிறது. கண்டனர் கடிநகர் கமலத்துவங் கதிர் மண்டலம் மறைந்துரைந்தனையமாண்பது விண்தலம் நானுற விளங்குகின்றது புண்டரீகத்தவள் வதனம் போன்றது என்று மாட்டி திருநிலை செல்வி பிராட்டினுடைய லட்சுமி கடாட்சம் பொருந்திய இடமாக இருப்பதாக தோன்றுகிறது. கற்பகக்கானது கமல காடது, கற்பக வட்சம் உள்ள சோலை மாதிரி திகழ்கிறது. தாமரை பூத்த தடாகங்கள் எல்லாம் இருக்கிறது. பொன் பெரும் கோபுர புரிசை புக்கது அற்புதம், அமரரும் எய்தலாவது சிற்பமும் மயன் மனம் வருந்தி செய்தது. மயனாலே நிர்மாணிக்கப்பட்டதா அப்படிப்பட்ட குகையிலே அந்த நகரத்தை பார்க்கிறார்கள். இந்திரன் நகரமும் இணையாதது, உந்தரும் இருள் துறந்து ஒளிர நிற்பது. அருமையான நகரத்தை பார்க்கிறார்கள். கண்ணினிடும் நாநகரம் அன்னது எதிர்கண்டாரின் நகரமாமிகள் ராவணது ஊர் என்று. இவர்களுக்கு எப்பவுமே ராவணனை பற்றி கவலை. ராவணன் தான் சீதையை தூக்கி கொண்டு சென்றான். எனவே இது ராவணது ஊராக இருக்குமோ, இது ராவணனு சொந்த ஊராக இருக்குமோ என்று இவர்கள் ஐயப்படுகிறார்கள். அந்த சமயத்திலே உள்ளே யாரும் தெரியவில்லை, மந்திரிகளே காணவில்லை. வாவி உள பொய்கை உள வாசமலர் நாரும் காவும் உள காவி விழியார்கள் மொழி என்ன, கூமில மென்குயில்கள் பூவை கிளி கோல துவிமட அன்னம் உள தோகையர்கள் இல்லை. அங்கே மனித நடமாட்டம் இல்லையாம். வாவி உள பொய்கை உள வாசமலர்நாரும் காவும் உள நீர்நிலைகள் இருக்கின்றன, தடாகங்கள் இருக்கின்றன, குயில்கள் இருக்கின்றன, கிளிகள் இருக்கின்றன, அன்னம் இருக்கின்றன, ஆனால் மனிதர்கள் இல்லை. அயநகரத்தின் நிகழ்வுள்ளர அறிந்தார் மாயை கொள் என கருதி மற்றும் நினைவுற்றார் தீய முன் உடற்பிறவி சென்ற அது என்றோ துயது துறக்கமென நெஞ்சி துணி உற்ற. இது என்ன சொர்க்கம் மாதிரி இருக்கிறது, ஆனால் யாரையும் காணோமே என்று அப்படி அங்கே ராம்பவான் சொல்லுகிறானாம். இது ஏதோ நாம் சூழ்ச்சியிலே மாற்றிக்கொண்டு விட்டோம், இதிலிருந்து நாம் மேலே போக முடியாது போல இருக்கே. நாம் அமைத்த போரி நன்று, நம்ம யாரோ வலையிலே மாற்ற வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அந்த சமயத்திலே அந்த நகரின் நடுவிலே செல்லும் பொழுது ஒரு அழகான பெண்ணை காண்கிறாள், சுயம் பிரபை. அதுதான் இன்றைய தலைப்பு, சுயம் பிரபை. கற்றை வீரி பொற்சடையினால எதிர் கண்டார் மருங்கு அலசமற்கலை விரிந்து, மருங்கு அலசமற்கலை விரிந்து வரிவாளம் பொறும் கலசம் ஒக்கும் முளை மாசு குடை பூசி பெருங்கலை மதித்திருமுகத்த பிறு செங்கே கருங்கையல்களிலும் பிறர் கண் மூக்கின் நொதி காண. அங்கே ஒரு அழகான பெண் சுயம்பிரதை என்று பெயர் அங்கே இருக்கிறாள். அவள் தாமரைக்கு மலக்கு ஓமை சால்புரு தளிர்க்கை, தாமரை மலக்கு ஓமை சால்புரு தளிர்க்கை. எல்லாமே தாமரை போலவே அவருடைய அங்கங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த சுயம்பவை பார்த்த உடனே இதுவரை சீதையை யாரும் பார்க்காததாலே இவள் சீதையோ என்று எல்லோரும் சந்தேகப்படுகிறார்கள். எக்குரியோடு எக்குளம் எடுத்து இவன் உரைத்தேன் இக்கிரியுடை குடிலாமல் மனையாளோ அக்குவடம் முத்தமணி ஆரம் அதன் நேர் நின்று ஒக்குமெனில் ஒக்குமென மாருதி உரைத்தான். கம்பருடைய பாடல்கள்லாம் அற்புதமானது. ஆயிரக்கணக்கிலே பாடல்களை எழுதினாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சிறந்து சிறந்து விளங்குகின்றன. அக்குவடம் முத்தமணி ஆரம் அதன் நேர் நின்று ஒக்குமினின் ஒக்கும். ராமபிரான் அனுமனிடத்திலே நேரடியாக சீதையை பற்றிய செய்தியெல்லாம் சொல்லி இருக்கிறான். சீதை எப்படி இருப்பாள் என்ற அங்க அடையாளங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது அனுமன் சொல்லுகிறான், எலும்பு மாலையை முத்து மாலை என்று நாம் சொன்னால் அது சரியாக இருக்குமானால் இவளும் சீதை போல இருப்பாள் என்று சீதையினுடைய அழைக்கு முன்னாலே சீதை முத்துமணி என்றும் இவள் எலும்பு மணி என்றும் சொல்லுகிறார். எலும்பு மாலை என்றும் அக்கு வடமுத்தமணி ஆரம் அதன் மேல் நின்று ஊக்கும் எனின் ஊக்கும். எலும்பு மாலையும் முத்து மாலையும் ஒன்று என்று நாம் தீர்மானம் செய்வோமாயின் சீதையும் இந்த பெண்ணும் ஒன்று என்று சொல்லலாம் என்று கம்பனுடைய அற்புதமான கவிச்சித்திரம் பேசுகிறது. அந்த சுயம்பிரபை இவர்களை பார்த்து கேட்கிறாள், என்ன கேட்கிறாள், துன்னறிய பொன்னகரியின் உரை விரல் என்ன வரவு யாவர் உரை செய்ய இசைத்தாள். இந்த இடத்திலே தேவர்கள் தவிர வேறு யாரும் வர முடியாது, உங்களை பார்த்தால் தேவர்களாக தெரியவில்லை. துன்னறிய பொன்னகரியின் உரை அல்லீர், நீங்கள் தேவர்கள் அல்ல, எங்கு வந்தீர்கள், ஏன் வந்தீர்கள், என்ன காரணம்னு கேட்கிறார். அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், வேதனையரக்கர் ஒரு மாயை விளைவித்தார், வேதனையரக்கர் ஒரு மாயன் விளைவித்தார், சீதையை ஒழித்தனர் மறைந்த புரை தேர்வுக்கு ஏதமிலரத்துரை நிறுத்திய ராமன் தூதர் உலகில் திரிதும் என்னும் உரை சொன்னார். தூதர் உலகில் திரிதும், ராமன் தூதர் உலகில் திரிதும், நாங்களெல்லாம் ராம தூதர்கள். ராமனுடைய மனைவியை ஒரு அரக்கன் ஒழித்து வைத்திருக்கிறான், அதற்காக வந்திருக்கிறேன். கேட்டவுடனே சுயம்பிரபு குதிக்கிறாராம். என்றாலும் இருந்தவள் எழுந்த நளிரங்கி குன்றநதையாயோர் பேர் உலகை கொண்டாள். நன்று வரவாக நடனம் புரிவள் என்ன நெடுங்கண் இணை நீர் கழுவி கொள்ள ஆனந்த கண்ணீர் பெறுக. ஏனென்றால் அவளுக்கு இத்தகைய வரவு நல்வரவாக அமைகிறது, பின்னாலே பார்க்க இருக்கிறோம். ராமன் யார் என்று கேட்டவுடனே அனுமன் ராமனை பற்றிய கதையெல்லாம் சொல்லுகிறான். பிறகு சுயம்பிரபை அனுமன் உள்ளிட்ட குழுவிற்கு விருந்து அளிக்கிறாள். ஆட்டி அமுதன் சுவையின் அபிசலன்போடு கேட்டவளும் என்னுடைய கேடில் தவம் இன்னே காட்டியது வீடன விரும்பினி கால் நீர் ஆட்டி அமிதன்ன சுவையின் அடிசிலன்பொரு ஊட்டி மனமும் குளிரையின் உரை உரைத்தார் உப்புடன் முகமலர்ந்து உபதரித்து உண்மை பேசினாள். மாருதியும் அற்றவன் மலச்சல் வணங்கி யாரின் நகர்க்கு இறைவன் யாதினின் இயற்பேர் பார்ப்புக கவற்றினை பணிந்தல்க என்றான். சோர் குடலும் மற்றவனோடு உற்றபடி சொன்னாள். சுயம்பரபடி சரித்திரத்தை கேட்கிறாள். அவளும் தன் சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாள். மான்முக நலத்தவள் மயம் செய்த தவத்தால் நான் முகன் அளித்துளவியின் மாநகரும் அல்லோ. அழகாக சொல்லுகிறாள். நூல்முகன் உனித்த நெறி நூறு வரணுத மேல் முக நிமித்து வெயில் காலோடு விழுந்த மான்முக நலத்தவன் மயன் செய்த தவத்தால். மயன் என்பவன் அசுர சிற்பி. அவன் தவத்தினாலே நான்முகன் இந்த நகரத்தை அளித்தான். அண்ண இது தான் அவன் அரம்பயருள் அங்கூர் நன்னுதிலினால் முளைன எந்த நலன் நல்லால் என்னுயிரனாள் அவளையானவன் இறப்ப பொன்னுலகின் நின்று ஒளிர் பிளத்திடை புறத்தே. என் பெயர் சுயம்பிரபை, என் தோழியின் பெயர் ஹேமை. அந்த ஹேமை இந்திரலோகத்திலே இருந்தாள். மயன் அவள் மீது ஆசைப்பட்டான். நான் தான் மயனுக்காக அந்த ஹேமை என்ற பெண்ணை இந்த பிளத்திலே கொண்டு வந்தேன். எனவே மயனும் அவளும் வெகுகாலம் இங்கே மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். நானும் உடனிருந்தேன். உணர்ந்தவளும் அன்னவனும் அன்றில் விடை போக துணர்ந்திலர் நெடும் பகல் இன்மாநகர் உறைந்தார். காலமறியாது மிக நீண்ட காலம் இங்கே இருந்தார்கள் மயனும் ஹேமையும். நான் உடனிருந்தேன். இருந்து பல நாள் கழியும் எல்லை இனி நல்லோய் திருந்திழையை நாடி வரு தேவரிரை சீரி. புதுகாலம் இங்கே நான் இருந்து விட்டோம், அவர்கள் மறந்து விட்டார்கள், காலத்தையே மறந்து விட்டார். அதனால என்ன ஆயிற்று, இந்திரனுக்கு மிகவும் விரும்பிய பெண்ணாகிய அந்த ஹேமை இந்திரலோகத்திலே காணாமையினாலே காணப்படாமையினாலே அவளை தேடிக்கொண்டு இங்கே வந்து இந்திரன் அவளை அழைத்து வருவதற்கு நான் தான் காரணம் என்று இருந்ததனாலே என்னை கோபப்பட்டு மயனை கொன்றுவிட்டு என்னை இங்கேயே இருக்கும்படி தனியாக இருக்கும்படி சொல்லிவிட்டு உனக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் ஆனால் நீ தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஏமையை அழைத்துக் கொண்டு சென்று விட்டான் என்றாலும் வணங்கி இரு ஏகும் நெறி என்னால் ஒன்றுடைய எனக்கு முடிவு என்று உரை செய்யாமனும் வந்திரள வானரம் ராமனருள் வந்தால் அன்று முடிவுமாகும் இடல் என்றவன் அகன்ற. நான் கேட்டேன், இப்படி என்னை தனியா இங்கே விட்டுவிட்டால் நான் என்ன செய்வது, என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்ட பொழுது ராம தூதர்கள் வந்தால் அதன் மூலம் உனக்கு விடுவி கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனவே அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஐயிருபதோசனை அமைந்த விலமைய, இது பெரிய குகை, இந்த குகையிலே வந்தவர்கள் வெளியே போக முடியாது, ஆகையினாலே நீங்கள் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொல்ல, எனக்கும் உய்வழி இல்லை என்று சொல்ல, இந்த நிலையிலே நடுங்கள் மில்லியனும் தொலைநவின்று நகைனார மடங்களி நெழுந்து மலையேறியவனத்து ஒடுங்கள் இல்விலம் தலை திறந்து உலகோடு ஒன்ற நெடுங்கைகள் சுமந்து நெடுங்கான் உடனிமிந்தான். ஆஞ்சநேயன் அந்த சுயம்பிரவைக்காக தங்களுக்காக விஸ்வரூப சேவை என்று சொல்லக்கூடிய பேருருவம் எடுத்தான். அப்படி எடுத்து மாவடி உடை கமல நான்முகன் வகுக்கும் தூவடி உடை சுடர் கொள்வின் தலையை துளைக்கும் மூவடி குறித்து முறை ஈரடி முடித்தால் மூவடி உடை பொருளில் சேவடி புரைந்த. ஒரு காலத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமர் நம்பர மூடரு தோங்கி உலகளந்தானே, அப்படியாக இங்கே சிறிய திருவடியும் பெரிய திருவடியானான். எனவே பிலமானது உடைந்தது, அந்த பிலம் உடைந்து சுயம்பிரவை புன்னுலகம் செல்லுகிறாள். இன்றும் உளமேல் கதல் இயக்கில் வில ஜீவா நின்று நிலை பெற்றுள்ளது நீள் நுதலியோடும் குன்றுபுரை தோழவர் எழுந்து நெறி கொண்டார் பொன்கிணி விசும் விடை நன்முதலி போனாள். சுயம்பிரபை இந்திரனாலே தண்டனையாக அந்த விலத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டால் அவள் எல்லா வசதிகளுமே பெற்றிருந்தாள். அவளுக்கு அங்கே கிடைக்காத வசதிகள் எதுவுமே இல்லை. ஆனால் அவளுக்கு துணை யாரும் இல்லை. அங்கே உண்ண உள பூச உள சூட உள வண்ணமணி ஆடை உள மற்றும் உள பெற்றேன் அவளே சொல்லுகிறாள். உண்ண உள பூச உள சூட உள ஒன்றோ வண்ணமணி ஆடை உள மற்றும் உள பெற்றேன். ஆனால் எல்லா வசதியும் இருக்கிறது, தனித்து இருக்கிறாள். தனிமை சில சமயத்திலே கொடுமையாக இருக்கும். எனவே அங்கே சுயம்பிரபை தனியாக இருந்தால் அனுமன் உதவியோடு, இப்பொழுது அனுமனும் சாம்பன் அங்கதன் முதலியவர்களும் வெளியே வருகிறார்கள். சுயம்பிரபை மேலுலகம் செல்லுகிறாள். மேற்கொண்டு அங்கதனும் சாம்பவானும் அனுமனும் தன்னுடைய பயணத்தை சீதையை தேடிக்கொண்டு செல்லுகிறார்கள். மாருதி வழி தகமை பேசி மரபோரும் பாரிடை நடந்து பகல் எல்லை பலரப்போய் நீருடைய பொய்கையினில் நீர் கரையடைந்த தேருடைய நெடும் தகையும் மேலை மலை சென்ற. அடிக்கடி கம்பன் சூரியனுடைய மறைவை பற்றியும் எழுச்சியை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பான். இங்கேயும் சொல்லுகிறான், தேருடைய நெடும் தகையும் மேலை மலை சென்றார். இரண்டு மலையை சொல்லுவார்கள், உதயகிரி அஸ்தமனகிரி என்று. கிழக்கு பக்கத்திலே உள்ள மலையை உதயகிரி என்றும் மேற்கு பக்கத்திலே இருக்க மலையை அஸ்தமனகிரி என்றும் சொல்வார்கள். இப்படியாக அங்கதன் தலைமையிலே தெற்கு பக்கம் சீதையை தேடிக்கொண்டு வந்தவர்கள் வெப்பத்தின் மிகுதியினாலே குகையை உள்ளே செல்ல, அந்த குகையானது இருளாக இருக்க ஆஞ்சநேயன் உதவியோடு உள்ளே செல்ல, சுயம்பிரளை என்ற பெண் அங்கே இருக்க, அவள் ஹேம என்ற தெய்வலோகத்துக்குள்ளே தோழியாகவும் மயனும் ஹேமையும் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்ததாகவும், இது இந்திரனுக்கு விரோதமாக இருந்ததனாலே இந்திரன் மயனை கொன்றுவிட்டு ஹேமையை அழைத்து செல்லும் பொழுது சுயம்பிரபையை தனியாக விட்டுவிட்டு சென்றான். அப்பொழுது அவள் எனக்கு எப்பொழுது உயிர் என்று கேட்க, ராமனுடைய தூதர்கள் இங்கே வருவார்களானால் உனக்கு உயிர் கிடைக்கும் என்று சொல்ல, இப்பொழுது அதுபோலவே இந்த ராமனுடைய தூதர்கள் இங்கே வர அவளும் மகிழ்ச்சி அடைய அவளுக்கு விருந்து கொடுத்து, பிறகு அந்த குகையிலிருந்து வெளியே வரும் வழி தெரியாமல் இருந்ததனானே ஆஞ்சநேய பெருமான் பேருருவை எடுத்து அந்த பிலமானது வெடித்து சுயம்பிரபை வெளியே வருகிறாள். சாபம் தீர்ந்து மேலுலகம் செல்லுகிறாள். ஆஞ்சநேயனும் அங்கதனும் ஜம்பவானும் மற்றவர்களும் தென் திசையிலே சீதையை தேடிக்கொண்டு பயணத்தை தொடர்கிறார்கள். நாமும் நாளை தினம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே, பூமகநாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகந்திடுமோ, தேனம பொய்கையில் மீனின் நம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே, வானவர் கை தொழ வண்டி நம அத்தழ வாழ்த்தொழி சூழ் பபுளாரண்யமே மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமி சர்வைஷபூர்வைராச்சாரியை கக்ருதாயா சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.